சங்கும் ஆனை சத்தம் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே காசும் பிற காசும் பிற கல கலப்ப கை பேர்த்து காசும் பிற கல கலப்ப கை பேர்த்து காசும் பிற கல கலப்ப கை பேர்த்து வாச நருங்கூழல் ஆசியர் மத்தினார் ஓசி படித்த ஓசி படித்த ஓசி படித்த தைரரபம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவ நெய் பாடவும் நீ கேட்ட கீழத்தியோ கேசவ நெய் பாடவும் நீ கேட்ட கீழத்தியோ தேச முடையாய் தேச முடையாய் திரவேலோரமு பவாய் ராமாஞ்சதயாசாஸ்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாகார்யம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சித பதாம்பதயுக்மருக்த வியாமோஹதஸ்ததிதராம் பிரணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோ சதைதி சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே ீடாத்துங்கிரிகீசுமுஜகிருஷ்ணம் பாராத்தியம் சுதிசதசிரசிமியாபயந்தி சோச்சிஷ்டாயாம் பிரதிநிதம் லாபதாத்கிருத்தியபுங்கே கோதாசஸ்தே நமயிதமிதம் பூய ஏவாஸ்து பூய அன்னவயல் புதுவயாண்டாழங்கற்கிருப்பாமீபல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நத்வாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்த்தி என்னை விதி என்னை மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு கீசிகி சென்றைச்சா தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிடையோ கேட்பண்ணே காசும் பிறப்பும் கலகலப்பை பேர்த்து வாசனரும் குடலாய்ச்சியர் மத்தினால் ஓசை கொடுத்த தைரவம் கேட்டிடையோ ஆயிரத்தொன்றுள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேட்டவரை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ கேட்டமுடையாய் திறவேதோ ரெம்பாவாய் வேதம் வல்லார்களை கொண்டு இன்னொரு பெருமாள் திருப்பாதம் பணிந்து என்று நம்மாழ்வார் ஆளு செய்திருக்கிறார். எம்பெருமானுடைய திருப்பாதம் பணியும் போது அதில் ஒரு முறை வேதம் வல்லார்களை முன்னிட்டுக் கொண்டு அதை செய்யணும் என்பதாக அபிப்பிராயம். இதற்கு பிள்ளான் வியாக்கியானம் அருளும் போது ஸ்ரீ வைஷ்ணவர்களை கொண்டு என்று வியாக்கியானம் சாதிச்சிருக்க வேதத்தினுடைய பரம தாற்பயமான பகவான் நாராயணனை பற்றி புரிஞ்சின்ற ஸ்ரீ வைஷ்ணவர்களை கொண்டு பெருமான் திருப்பாடும் பணிந்து அவர்களை முன்னிட்டுக் கொண்டு பகவானை சேமிப்பது முறையான செயல் என்று சாதிச்சிருக்கார். அதைத்தான் ஆண்டார் ஒரு 10 பாகத்திலே காண்பித்து கொடுக்கிறார். எல்லா பாகவர்களையும் முன்னிட்டுக் கொண்டு கிருஷ்ணன் சன்னதிக்கு போய் அவரை எழுப்புகிறார். இவர்கள் எல்லாம் விட்டுட்டு தனியா நான் போய் கிருஷ்ணன் எழுப்புறேன் என்று சொன்னால் அது முறையான செயலாகாதான். விபீஷணன் ஸ்ரீராமனை சரணாகதி பண்ணும் போது அங்க இருக்கிற வானரங்கள் எல்லாரையும் முன்னாடி வச்சிருந்தார். சுக்ரீவனை எல்லாம் முன்னாடி வச்சிருந்து நான் வந்திருக்கேன்னு போய் நிவேதனம் பண்ணுங்கோ என்று வா மூலமாக பெருமாள் கிட்ட போய் சரணாகதி பண்ண பாக்குறார். நான் வந்திருக்கேன் எல்லாரையும் விட்டுட்டு ராவணரை எல்லாம் விட்டுட்டும் நான் வந்திருக்கேன், அதனால சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் என்ன போய் நிவேதனம் பண்ணுங்கள், என்ன போய் ராமன் கிட்ட சமர்ப்பியுங்கள் என்று விபீஷணன் சுக்ரீவாதி வானரங்கள் கிட்ட சொல்றார். விபீஷணே நேர போய் திருமால் ராமன் கிட்ட சரணாகி பண்ணலாம், ஆனா அப்படி பண்ணலையாம். ஏன்னா அவர் முறை தப்பலை. இத்தனை பேர் ஸ்ரீவைஷ்ணவர்கள் இருக்கார்கள் பெருமாள் சன்னதியில, கைங்கரியம் மண்ணில் இருக்கக்கூடிய வானரங்கள். உங்களோட எனக்கு பேச்சு இல்லை, நான் பெருமாளோட பேசிக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர் அல்லவர். இவர்கள் இத்தனை பேர் கைங்கரியத்தில் இருக்கிறத பார்த்த உடனே இவர்களை முன்னிட்டுக் கொண்டுதான் நான் பெருமாள் கிட்ட போய் சரணாகதி பண்ணணும் என்று அவர்கள் மூலமாகவே பெருமாள் கிட்ட போற, அவர்களே போய் பெருமாள் கிட்ட போய் சொல்ல, பெருமாள் அவர்களே கொண்டு போய் விபீஷணன் கூட்டணி வாங்குவோம் சொல்ல, ஆணையினம் ஹரிசிரேஷ்டா அது சுக்ரீவனை கொண்டே அவன் ஐச்சுவா என்று சொல்ல, சுக்ரீவனே விபீஷணன் ஐச்சன் போய் பெருமாள் கிட்ட சமர்ப்பணம் என்ன அது வர கைங்கரியம் பண்றாது. கஷிப்ரம் சஹ அஸ்மாபி துல்லியோ பகுத்து ராட்சசா எங்களோட கூட சமமா இருக்கட்டும்ட்டார் சுக்ரீவன். அதனால அவளோட சமமா இருந்து கைங்கரியம் பண்றார். இந்த முறை தவறக்கூடாது என்பதற்காக திருப்பாவை 30 பாட்டுல 10 பாட்டு இதே விஷயம்தான். எப்படி எல்லா வைஷ்ணவர்களையும் ஒன்னு சேர்த்துக்கிறார், அவர்களோடு கூட இருந்து பகவத் சன்னிதிக்கு போறார் என்பதாக. அதில் 10 பாட்டு ஒரு பாட்டு பாய்ச்சிட்டோம், அடுத்த 2வது பாட்டு இந்த டீசு டீசு என்கிற பாட்டு. திருப்பாவியில் 7வது பாசுரம் இது. நாயக பெண்கள் நாய் என்ன ஒரு பிள்ளையை எழுப்புகிறார்கள் இந்த பாட்டுல. இவர்களுக்கெல்லாம் நாயகியாக இருக்கக்கூடியவர் நாயகர் அப்படின்னா வழி நடத்தக்கூடியவர். இவர்களெல்லாம் முன்னாடி நின்று வழி நடத்தி அழிச்சுட்டு போய் கிருஷ்ணன் சன்னதியில கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர் அவர். அத்தனை சாமர்த்தியம் உடையவர். ஆனால் அவரே இப்போ மோகிச்சு இருக்க பகவத் அனுபவத்துல. அதனால அந்த நாயக பெண்களை எழுப்புற மாதிரி இவளை விட்டுட்டு போகக்கூடாது. ஏன்னா இவள் தான் நம்மளை வழியை நடத்தி அழு அழித்து கொண்டு போகக்கூடியவர். அதனால அவளையும் ஏற்பட்டு போடுறா இந்த பாட்டு அவன். அவரை எழுப்பும் போது அதற்கான அடையாளங்கள் பொழுது விடிந்தாச்சே என்பதற்கான அடையாளங்களை எல்லாம் சொல்றான். ஒரு ஒட்டி ஒருத்தி கிரகத்துக்கு போய் எழுப்பும் போதும் அது சமயம் ஆயாச்சு, சூரியோதயம் ஆக போகிறது, அதனால எழுந்து சீக்கிரம் கிரகத்துக்கு வரணும் என்பதாக அதுக்கு சில அடையாளங்கள் எல்லாம் சொல்றது உண்டு சமயத்துக்காக. அது எல்லாமே நமக்கு உத்தேசியமா இருக்கும், நம்ம அனுபவிக்கும்படி இருக்கும். இந்த பாட்டுல சொல்ற அடையாளம் ஒண்ணு, கீசு கீசு என்று எங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ. ஆனைச்சாத்தன் பக்ஷி அப்படின்னு சொல்லக்கூடிய பரத்வாஜ பக்ஷிகள் அதெல்லாம் கீசு கீசுன்னு கத்தி கலந்து ஒன்னு ஒண்ணும் கலந்து கீசு கீசுன்னு பேசின பேச்சு அது உன் காதல வந்து வேலையா. பக்ஷியெல்லாம் கலங்கார்த்தால எழுந்திருந்து அழகான ஒரு மதுரமான ஒரு நாதத்தினாலே மனுஷர்களை ஏற்படுவான். அதுக்கப்புறம் மனுஷன் தூங்கி இருக்கணுமா? இந்த பக்ஷிகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறா பாகவதர்கள் மாதிரி இருக்கும். ஏன்னா பிராமே முகூர்த்தே சோர்த்தாய பிராம முகூர்த்தத்துல எழுந்திருந்து ஹரிநாமத்தை சொல்லிட்டு நேர போய் அனுஷ்டானத்துக்கு போகணும் அப்படின்னு பரம பாகவதாளுக்கு சொல்லியிருக்காள். அவள் அப்படி செஞ்சிருக்கா. அதே மாதிரி இதுவும் பிராம முகூர்த்தத்துல எழுந்திருந்து பிராம முகூர்த்தம்னா விடிய காலையில எழுந்திருந்து பகவான் நாமாவை சொல்லிட்டு தன்னுடைய கர்மானுஷ்டானத்துக்கு அது கிளம்பிட்டு வருது. நமக்காக தான் இத்தனை ஆன்மீகங்கள் எல்லாம் எழுதி வச்சிருக்கோம். ஆச்சாரிய எல்லாம் காலக்ஷேபம் சொல்றா இப்படி செய்யணும் இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு. மனுஷனை எதிர்ப்படுத்தக்கூடாத பாடுபட வேண்டியிருக்கு, அவனை குளிக்க வைக்கிறதுக்கு கூட பாடுபட வேண்டியிருக்கு. சாஸ்திரத்துல இப்படி குளிக்கலாம் இப்படி குளிக்கக்கூடாது குளிக்காம இருக்கக்கூடாதுன்னு ஒண்ணு ஒண்ணுத்துக்கும் சாஸ்திரம் எத்தனையோ சிரமப்படுறது. ஆனால் பட்சிகள் தன்னுடைய சுகர்மத்தை செய்யும் போது இயற்கையாகவே ஒன்று அது பராபாடு பட வேண்டியது இல்லை. பிராமிய முகூர்த்து இது காலையில இருந்து வந்துருட்டு என்ன பரவ பாகவதாத மாதிரி இருக்கு. அதுவும் பகவான் நாமாவை சொல்றதாம். என்ன கேட்டா கீசு கீசுங்கிறது இல்லையே, கீசு கீசுனா கிருஷ்ணா கிருஷ்ணாங்கிறதா கீசு கீசுங்கிறது. மனுஷனே கிருஷ்ணா என்ன பேர் வச்சுட்டு பிச்சான கூப்பிடுவான். ஏன்னா செல்லமா கூப்பிடறதா அர்த்தம் பிச்சா பிச்சான்னு. ஏன்னா பறவைகள் கிருஷ்ணா அப்படிங்கிறது தான் கீச்சு அப்படிங்கிறதான். கீச்சு கீச்சு அப்படின்னு பறவைகள் சொன்னா கூட இது ஆண்டாளுடைய ஒரு அனுகாரம். பறவை கீச்சு கீச்சுன்னு கத்துறது நாம் சொல்லுவோம். அது அப்படியே பாசுரத்தில் அழகா எழுதியிருக்க அவருக்கு அதுவும் உத்தேசமா இருக்கு. அந்த ஊர்ல பறவைகள்லாம் கீச்சு கீச்சுன்னு கத்துறது கூட ஆண்டாளுக்கு மதுரமான கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்றது. ஏன்னா அதையே கேட்டுன்னு இருக்காரா இவர் கரிய குருவி கணங்கள் மாலின் வரவு சொல்லி மருள் பாடுதல் நின்று கொலோ சோலைமலை பெருமான் துவராபதி பெருமான் ஆளி நிலை பெறுவான் அவன் வார்த்தை உரைக்கின்றதே. காலை எழுந்திருந்து கரிய குருவி கணங்கள் என்ன பாட்டு பாடு சோலைமலை பெருமான் திருமாலிங்கல் பெருமானே சுவராபதி என்பெருமான் ஜாரகாநாதனே ஆலை நிலை பெருமான் வடபத்திரசாயி பெருமானே. இனி இவருடைய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கேங்கிறார். இந்த பட்சிகள் சொல்றதெல்லாம் எம்பெருமானுடைய வார்த்தையான். ஏன்னா இவள் ஊர்ல பட்சிகளுக்கும் இதுதானே வேலை, வேற என்ன வேலை? ஆண்டாள் இருக்கிற இடம் அப்படிதானே இருக்கும். அது மாதிரி பிருந்தாவனத்துல ஆயர்பாடியில அங்க இருக்கிற பட்சியெல்லாம் கீச்சு கீச்சுன்னு கத்தாம வேற எதுவும் கத்தாது. கிருஷ்ணனை தான் சொல்றது அதெல்லாம். ஆனா பரமபாகவதர்கள் மாதிரி பிராம முகூர்த்தத்தில் எழுந்துண்டு பரமபாகவதர்கள் மாதிரி பகவன் நாமாவை சொல்லி பரமபாகவதர்கள் மாதிரி கலந்து பேசின பேச்சரவம். பட்சியெல்லாம் ஒன்னா கலந்து பேசுறதாம். ஆனா பிராம பாகவதர்கள்லாம் ஒன்னா கலந்து அழகா பேசிட்டுருப்பான். ஏதே பகவத் விஷயத்தை கலந்து பேசின பேச்சரவம். தனியா பகவத் அனுபவம் அப்படின்னு நிற்க மாட்டான். இந்த கிரந்தத்துல என்ன இருக்கு, அந்த கிரந்தத்துல என்ன இருக்கு, இது என்ன அனுபவம், இந்த ஸ்தோத்திரம் எப்படி, இந்த பாசுரம் எப்படி, இதன் மூலமாக பகவான் அனுபவிக்கிறனா பேச்சில பேச்சு தானே வேணும். கலந்து பேச்சினா தானே கிடைக்கும். வேதாந்த சாஸ்திரம் வழியாகவும் விசாரங்கள் வழியாகவும் திவ்ய பிரபந்தாதிகள் வழியாகவும் இது ஆச்சரியமா அனுபவிக்கிறோம் அப்படின்னா கலந்து பேசணுமா. ஆனா பாகவதர்கள்லாம் கலந்து எப்படி பேசின பேச்சாலோ பேசுகிறாலோ அதுபோல இந்த பக்தர்களும் எல்லா விதத்திலையும் பாகவதாலை போலவே இருக்கும். அதனால்தான் இந்த கீசுகி என்றையும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்கலையோ அது உன் சாதன வேலையா என எழுந்திருக்க வேண்டாமா செய் பண்ணு. அப்படி எழுந்திருக்கல அப்படின்னா நீ செய் பண்ணுவான். கிராம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கல அப்படின்னா அது செய் பண்ணி. ஏன் அப்படின்னா செய்தான் உறங்கும் சமயம் அது. ராத்திரியெல்லாம் கண்டு முடிச்சுட்டு உதய காலையில உறங்கக்கூடியது பெய்தான். ராத்திரியெல்லாம் தூங்கிட்டு உதய காலையில எழுந்திருந்து சாத்விகமான காலையிலே காலையில் நல்ல காலத்தில் எழுந்திருந்து சாத்விகமான காரியங்களை பண்றது மனுஷனுடைய சுபாவம். அப்போ தூங்கின்றான் சூரியோதயத்துக்கு தூங்குறான், சூரியோதயத்துக்கு அப்புறம் தூங்குறான் அப்படின்னா சந்தேகமே இல்லாமல் அது மனுஷ ஜென்மம் அல்ல, அது பேய் ஜென்மமா இருக்கணும். அது மாத்திரம் இல்ல, கீச்சு கீச்சென்றும் ஆணைச்சாஸ்தன் கலந்து பேசுகிற பேச்சரவம் கேட்கும் தூங்கின்றிருக்காள் அப்படின்னா பெய் பண்ணு அப்படின்னு அவளை உபாலம்பம் நீங்க பண்ற. என்ன பெய் பண்ணா பெய் பண்ணே அப்படின்னு அவளுக்கு நேர பேசும்போது இவாளுக்கு அர்த்தம் செல்வாக்கு இருக்கு அவள்கிட்ட. இல்லாட்டா ஒரு ராத்துக்கு போய் ஒரு பெண்ணை பார்த்து பெய் பண்ணேன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா பகவான அனுபவிக்காம இருக்காளேன்ற பக்ஷிகளுடைய சப்தம் கேட்டும் பேசாம இருக்காள். இதே இந்த பட்சிகளுடைய சப்தத்தை கேட்டது நம்மாழ்வாரா இருந்தால் உடனே அந்த பட்சிகளை தூது அளிச்சிருக்கார். அஞ்சிரிய மரணாராய் அழியத்தாய் நீ அஞ்சிரிய தேவலுமாய் ஆவா என்று எனக்கு அருளி எஞ்சிரை புள்ளியத்தார்க்கு என் இது தூதாய் என்ற கால். எந்த பட்சியை பார்த்தாலும் தூது அனுப்புறார் நம்மாழ்வார். இதே சக்கரவர்த்தி ஆழ்வார் இந்த பட்சி சப்தத்தை கேட்டுருந்தார்னா அவரும் திருக்கண்ணபுரத்துக்கு தூது அனுப்பிச்சிருக்கார். இதே ஆண்டாளே இந்த பக்தி சட்டத்தை கேட்டுன்றா ஏன் இங்கே பாடுகிறீர்கள், கண்ணன் மண்டபுரம் பாடுங்கோ அப்படின்னா பாடும் குயில்கள் இது என்ன பாடல், நல் வேங்கடநாதர் நமக்கு ஒரு வாழ்வு தந்தால் வந்து பாடுவேன் அப்படின்னு. நீங்க பாடுற சப்தத்துல நாராயணன் வரணும், இங்கு நாராயணனே வரக்கூவாயேன் இங்குற்று நின்னும் துறப்பன் ஸ்ரீ நாராயண வரும்படி பாடலைனா இங்கிருந்து போர்த்தி விட்டுடுங்க, மிரட்டி அனுப்பிச்சிருவேன் என்றெல்லாம் மிரட்டி வைக்கிறார். இப்படி பட்சிகளோடு கூட ஒரு சம்பந்தம், பட்சிகளையே தூது அனுப்பும்படி, பட்சிகளை ஆச்சாரியத்தை அனுப்பும்படி, எப்படி ஆச்சாரியர் மாதிரி பட்சிகளை வச்சு அந்த பட்சிகளை கொண்டே எந்திரமான் கிட்ட தன் காரியத்தை சாதிச்சிருக்கக்கூடியவர். அப்படி ஆச்சாரியன் மாதிரி ஒருத்தர் கிடைச்சிட்டார், ஒரு பட்சி இருக்கு அப்படின்னா, அப்ப அதை பார்த்தும் தூங்குகின்றார் அப்படின்னா, இதே தேசியன் ஒரு ஹம்சத்தை பார்த்தா தூது விட்டார். ஹம்ச சந்தேசம் ஒரு காவியம் வந்தது, பல திவ்யதேசங்களுக்கு போச்சு. நம்மாழ்வார் பற்றி பட்சிகளை தூது அனுப்பிச்சா சாட்சாத் பகவான் கிட்ட போகும். திருமஞ்சாழ்வார் பட்சிகளை தூது அனுப்பிச்சா அர்ச்சாவதாரத்தில் போகும். அது மாதிரிதான் தேசியன் ஹம்சத்தை தூது அனுப்பிச்ச போது பல திவ்யதேசங்களுக்கு போய் திருமணம் செய்தி அந்த தீர்த்த யாத்திரையா போக சொல்ற அந்த அம்சத்தை, ஒரு விவேதேசம் போகாத தீர்த்த யாத்திரையா பல விவேதேசம் செவிச்சுட்டே போ, அதே அரிசியா திருமலை செவிச்சுக்கோ, அதே சோழதேசம் வழியா போய் திருவள்ளரை செவிச்சுக்கோ, ஸ்ரீரங்கம் செவிச்சுக்கோ, திருமாலை இந்து அரண்மனை செவிச்சுக்கோ அப்படின்னு நான் சொல்றேன். இப்படி இருக்கும்போது இந்த பக்ஷ சத்தம் கேட்டும் படுத்துட்டு இருக்கா ஒருத்தர் அப்படின்னா, அதை தூய அனுப்பவும் தோணல, அதை பார்த்து கேட்கவும் தோணல அப்படின்னா, இப்ப பெயிட் பண்ணு அப்படின்னு. அடுத்த அடையாளம், காசும் பிறப்பும் கலகலப்ப கைபெயர்த்து வாசன் அருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்கலையோ. அடுத்து ஆயர்குல பெண்கள் எல்லாம் விடியற்காலையிலே எழுந்து நின்று மத்த நாளே பயிர் கடையும் போது அந்த பயிர் அரவம் பயிர் சப்தம் உன் காதல வேலையாங்கிற நிசப்தமான ஒரு வேலையில ஒரு 3 மணிக்கா வா, எல்லா ராத்திரியும் தயிர் கடையும் போது இந்த சப்தம் தான் காதல் விழுமா. அது மாத்திரம் இல்ல, காசும் பிறப்பும் கலகலப்பான். அவ போட்டு இருந்த ஆபரணங்கள், காசுன்னு ஒரு ஆபரணமா, பிறப்பு இன்னும் ஒரு ஆபரணமா, அச்சித்தாலி ஆமைத்தாலி இப்படின்னு பல வியாக்கியானம் இருக்கு. இந்த ஆபரணங்கள் ஒண்ணுக்கொண்ணு உராயிரபடினால ஜல் ஜல் அங்க ஒரு சப்தம் உண்டு. கை பெயர்த்து அவ கைகளை பிடித்து வாச நடுங்கோழல் அச்சிய, அது மட்டும் இல்ல, இவர்களுடைய குழலிலிருந்து தலைமுடியிலிருந்து அழகான வாசனை அது வருதான். பத்தினால் ஓட்டைப்படுத்த தைரவம் கேட்கலையோ. அதனால இவர்களுடைய காசு பிறப்பு இந்த ஆபரண ஓசை, மத்தினால் ஓசை அப்படிங்கிற ஓசை, தைரவம் அப்படின்னு தைரருடைய வெளுப்பு வெளுக்குங்கிற ஓசை, இதெல்லாம் இருக்கும். இது மொத்தமும் கேட்டும் எழுந்துக்கலையா அப்படிங்கிறார். பத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்கலையோ, உன் காதல வேலையா, உயிர்ந்தா எழுந்திருக்கிறவை தன்னாயி அப்படிங்கிற. ஏன்னா தயிர் கடையறாள் அப்படின்னா ஒரே கண்ணன் அந்த இடத்துல இருப்பான், அதுதான் அடையாளம். ஓட வேண்டாமா, தயிர் கடையை ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா கண்ணன் இந்த இடத்துல வந்து சேர்ந்திருப்பானே, அடுத்து வெண்ணைக்காக வந்துருவானே எப்படியாவது. அதனால அதை பார்க்கறதுக்காக ஓடி வந்துட மாட்டாளா ஒருத்தி அப்படிங்கிற ஆசையினாலே கேட்டிலையோ அப்படிங்கிற. எங்க தயிர் கடைஞ்சாலும் அங்க போய் ஒன்னை நானும் கடைவன் அப்படிங்கிறான் கண்ணன். கண்ட எங்கண் மடவால் உறுத்தி கீழே எதர்த்து தயிர் கடைய கண்டு கொல்லை நானும் கடைவன் என்று கள்ள விழியை விழித்து. ஒரு சின்ன பெண் சிறுமி, அவ அம்மா அவள் தயிர் கடைய சொல்லிட்டா, அவளுக்கெல்லாம் அதுதான் தர்மம், அது காரியத்தை நல்லா கத்துக்கணும். அவ கண்ட எங்கண் மடவாளாம், அவளுடைய கண் அழகு கண்ணனையே கவர பண்ணுவான். அழகான கண்ணழகுடைய அவள் அவள் தயிர் கடைஞ்சிட்டு போது இப்படி அந்த பக்கமா வாசல்ல போனான் கண்ணன். வாசல்லேன்னு இப்படி வாசக்குள்ள பார்த்தா இந்த பெண் தயிர் கடைஞ்சிருக்காள். உடனே எல்லாரும் உள்ளுக்குள்ள வந்துட்டான். கீழே எதற்கு தயிர் கடைய கண்டு ஒன்னை நானும் கடைவன் என்று அங்க வந்து முன்னாடி வந்து நின்னா அந்த பெண் பார்க்க, என்ன கண்ணா என்ன பார்த்துட்டு இருக்க, நீ கண்ணனை பார்த்துட்டே கடைஞ்சிருக்கு, தயிரை பார்க்கல, நீ என்ன என்ன பார்த்துட்டு இருக்க அப்படின்னு. அப்படி இல்ல, நீ மாத்திரம் தயிர் கடையிறே, உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு, நானும் வேணா கடையட்டுமா அப்படின்னு. வேண்டாம், எங்க அம்மா என்ன கடையை சொல்லிருந்தா, நீ எதுக்கு சிரமப்படணும், இல்ல இல்ல எனக்கு ஒண்ணு சிரமமே இல்லை, நீ எப்படியா வச்சு நானும் உன் கூடையே சேர்ந்துருந்து உனக்கு உபகாரம் பண்றேன், அப்படி இல்லாட்ட எங்கிட்ட கொடுத்துரு, நானே உனக்கு மொத்தத்தையும் கடைஞ்சு கொடுத்துரு, நீ வேடிக்கை பார்த்து. வேண்டாம் கண்ணா, தயிர் கடையறதெல்லாம் எங்களுக்கு பழக்கம், சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கா, உனக்கு பழக்கமே கிடையாது, உனக்கு புதுசா இந்த மட்டை எல்லாம் அந்த கயிறு எல்லாம் பிடிச்சா கையெல்லாம் வலிக்கும், வேண்டாங்கிற அந்த பெண் கண்ணன் துளாச்சி நீதான் தப்பா நினைச்சிருக்க, நானும் முன்னாடி கடைஞ்சிருக்கேன், பார்க்கடலையே கடைஞ்சவன் நான் தான் அப்படிங்கிறான். இந்த பெண் சிரிக்கிறார், பார்க்கடலே கடைஞ்சவனா, பகவான் கதை தானே அது, இவன் பாவம் எல்லாத்தையும் தன்னாலே வேடிக்கை வேடிக்கை சொல்றானே அப்படின்னு ஒரே சிரிப்பு. ஓ, நீதான் பார்க்கடலை கடைஞ்சியா, உன்னை நானும் கடைவன் என்று அல்லவையும் விடுத்து போக்கு. அவளே போய் நேர போய் அந்த கயிறை தன் கையில வாங்கிட்டு கல்லவையே விடுத்து போக்கு, பக்கம் கல்லவையே பார்க்கிறான், அவ பார்க்கிறாளா இல்லையா தான் கடையக்கூடிய அழகை அப்படின்னு பார்க்கிறான். இதுக்காக தான் வந்திருக்கான், அவள் மனசை கொள்ளை கொண்டு போவதற்காக அந்த இடத்துக்கு வந்திருக்கான். சந்தமர் பொங்குகள் தாழ்ந்துணாவா வால்முகம் வேற்ப செவ்வாய் பிடிப்பா, தந்தை எருமே தடைந்திட்ட வண்ணம் தாமோதரா மெய்யறிவன் நானே. சந்தமர் பொங்குகள் தாழ்ந்துலாவா, அழகான திருக்குறள்கள்லாம் இருக்கு கண்ணனுக்கு, பழையுடையெல்லாம் அப்படியே தாழ்ந்து உலாவறான். அம்மா பின்னல் மாதிரி பண்ணி வச்சிருக்கா, பூவெல்லாம் வச்சிருக்கா, அந்த பூவில் வண்டுகள்லாம் இருக்கான், அதை அப்படியே தாழ்ந்து அப்படியே அசைகிறதாம். கண்ணன் தயிர் கரையும் போது முகங்கள்லாம் வேர்க்கிறதாம், செய்ய வாயெல்லாம் துடிக்கிறதாம். இது கண்ணன் வேகமாக கடைஞ்சிருக்கான், அது ஒரு அழகாக இருக்கு. முக்கத்தில் வேர்வையாக இருக்கு, மொத்தம் வேர்வை சுற்றுறது, அது ஒரு அழகாக இருக்கு. வாய் துடிக்கிறது, அது ஒரு அழகாக இருக்கு. திருக்குற கட்டைகள் அப்படின்றது, அது ஒரு அழகா இருக்கு. இந்த பெண் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருக்கு, தனவே கொடுத்துருக்கான், இத்தனை அழகா இருக்கான். தந்தை எருமி கடைந்து தவண்ணம், இப்பதான் புரியல, தன்னன் இதுக்காக தயிர் கடைகிறான் அப்படின்னா இந்த பெண்ணுக்காக, இந்த பெண்ணை கொண்டு கொண்டு போகாமத்துக்கா. தாமோதரா மெய்யறிவன் ஞானி, நல்லா தெரியும்பா உன்னை பத்தீங்க, குலசேகராழ்வார் பாசுரம். அந்த மாதிரி இந்த காசம் பிறப்பும் கலகலப்பா கைவேர்த்து தயிர் கடையிறாள் அப்படின்னா அங்க கண்ணன் வருவான்கிறது தெரிய வேண்டாமா, உடனே எழுந்து ஓட வேண்டாமா? அப்ப தயிரவம் கேட்கல, தயிரவம் காதுல விழுந்தால் நீ ஓடி இருக்கிய, ஏன் உன் காதுல இன்னும் ஒண்ணு வேலையா, என்ன கேட்கலையா? இன்னும் ஒரு அர்த்தம், அது மட்டும் இல்ல, அப்படி அவர்கள்லாம் தயிர் கடையும் போது கூடவே கண்ணனை பற்றிய பாட்டுகள் தான் பாடுவாளா, அந்த பாட்டெல்லாம் கேட்டுமா தோன்றிருக்கோச்சனம்மஸ்திரிதனிஷாமங்கலம். உத்தவரானவர் பிரஜாவனத்துக்கு வந்து ஆயுள பெண்களை எல்லாம் பார்த்து அவர்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லணும்னு வந்தார். ஸ்ரீ கிருஷ்ண வியோகத்துல தவிச்சிருப்பாள் எல்லாரும், அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி தவிக்க வேண்டாம், கிருஷ்ணன் சௌக்கியமா இருக்கான், அவன் எல்லாருக்கும் சொந்தமானவன், அவன் இல்லையேன்னு கவலைப்படக்கூடாது. ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறோம் அப்படின்னா அவன் அந்த இடத்துல போய் சௌக்கியமா இருக்க போறாள், அதுக்கப்புறம் பெண்ணு அந்த இடத்துக்கு போட்டாலும் அழுதல் இருக்கக்கூடாது, சௌக்கியமா இருக்காளா சந்தோஷம் இருக்கும். அந்த மாதிரிதானே கந்தனும் அப்படின்னு இந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்லணும். அவன் சர்வலோக சரண்யன், சர்வலோக நாதன், அவள மாதிரி இல்லை, எத்தனையோ பேர் அவனை நம்பின்னு இருக்கான், எத்தனையோ மகர்ஷிகள் தபஸ் பண்ணின்னு இருக்காள், எத்தனையோ மகர்ஷிகள் யாகங்கள்னாலே ஆராதனம் பண்றாள், இன்னும் எத்தனையோ ஜனங்கள் அவனை சேவிக்கிறதுக்கு காத்துன்னு இருக்கு, எத்தனையோ ராஜாக்கள் அவன் திருவடியில் கீழே விழுந்து பொண்ணியும் பொருளையும் சமர்ப்பிக்கிறதுக்கு காத்திருந்திருக்கான். கண்ணன் உங்க வெள்ளைக்கு மட்டும் சொந்தம் அல்ல, அவனுக்கு எல்லாத்துக்கும் சொந்தமானவன், நித்திய சூரியன் மொத்த பேருக்கும் சொந்தமானவன் சொல்லிட்டு போகணும். இதை சொல்லி அவளுக்கு ஆறுதல் சொல்லணும் என்பதற்காக மதுரையிலிருந்து புறப்பட்டு இருந்தவர் பிருந்தாவனத்துக்கு வந்து சேர்ந்தார். சாயங்காலம் வேளையில வந்தார், வசுதேவர் இல்ல நந்தகோபன் யசோதா கிரகத்துக்கு வந்தார், கிருஷ்ணன் இருந்த இடத்துக்கு வந்தா அவருக்கு சாயங்காலம் நல்ல உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணி அவருக்கு ஆகாரம் எல்லாம் கொடுத்தா. ஆனா அந்த நந்தகோபன் மாத்திரம் சாப்பிடவே மாட்டாங்க. ஆரிய முதுசி அப்பனு முந்தினன் உன்னோடு உடனே உண்பான், ஏன் நந்தகோபுரே சாப்பிட மாட்டேங்கிறீர் அப்படின்னா கண்ணனோட கூட இருந்து சாட்சியே பழக்கணும். கண்ணன் இல்லாததுனால எனக்கு ஆகாரமே போகல. அவன் தான் கண்ணன் தான் என் பக்கத்துல இருப்பான். அவன் இல்லாம நான் எப்படி சாப்பிட முடியும்? இதோ இதுதான் அவன் சாப்பிடக்கூடிய சக்தி, இதுதான் அவன் உட்கார்ற இடம், இதுதான் அவன் போட்டிருந்த வஸ்திரம், அவன் உத்தில பத்து தீட்டாம, இது அவனுடைய வேணு பின்னாங்குவர், இது அவனுடைய உத்திரியம், இது தலையில் போட்டிருந்த மயில் தோகை, மயில் தலையில் செய்கிற மயில் தோகை, எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்க, இது அவன் விளையாடின விளையாட்டு சாமான்கள், இது அவன் கையில் வச்சிருந்த ஒரு கோல், எல்லாத்தையும் அப்படியே அதையே பார்த்துட்டு இதையேதான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். எங்களுக்கு அதுதான் ஆக, இதெல்லாம் வச்சுன்னு கண்ணன் எப்படியெல்லாம் இருந்தான், எங்களுக்கு எத்தனை வேலைகள்லாம் காமிச்சான், எத்தனை வேலைக்கு எத்தனை விளையாட்டு கண்டுபோகணும். ஆகாரத்தை கை வைக்கிறதோட அவர் ஒரு பிடியோட எடுத்து வாய்க்குள்ள போடல. இவர் அப்படி அப்படின்னா எசோதா ஒரு மூலையில நின்று அழுகின்றாள், கண்ணனே நினைச்சின்றிருக்காள். உத்தவர் பார்த்தார், என்ன ஒரு பிரேமம் உங்களுக்கு இருக்கு, கிருஷ்ணனே நினைச்சின்றிருக்கீங்களே, இன்னும் நீ எவ்வளவோ நாளாச்சு, அதுக்கப்புறம் கம்சனுடைய வதம் ஆனப்பறம் எத்தனை காரியம் ஆயிடுச்சு, இன்னும் கண்ணனே நினைச்சின்றிருக்கீங்க, அது இருக்கட்டும் உத்தவர், நீங்க ஆகாரம் பண்ணுங்க, எங்களால முடியாது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் யசோதை வந்து தலிவே பண்றாளா, இத்தனை தலிவே கூட பண்ணல, யாருக்கு தலிவு பண்ணணும், கண்ணன் இல்லாம யாருக்கும் வேணும். அப்படி எழுந்திருக்கோம், நான் உத்தவரும் உணர்ந்து போறார், நான் ஒன்னா கண்ணனோட கூட இருக்கோம், நமக்கு என்ன பாவம் இருக்கு, மந்திரியா இருக்கும், உத்தவோ புத்தி சத்தமாகான்னு பேர், சிஷ்யோ கிரகஸ்தே சாட்சாத் உத்தவோ புத்தி சத்தமாகாம். அவருக்கு உபகாரம் எல்லாம் பண்ணா, அவரும் இவரோட கண்ணனுடைய பெருகையில் அமைச்சு பேசிட்டு இருந்தார், அவரும் பேசிட்டு இருந்தார், அவரும் பேசிட்டு இருந்தார். இங்கதான் வருமா, இதோ இந்த இடத்துல உரல்ல பிடிச்சு கட்டிக்கணும், பட் அந்த உரல் அந்த கயிறு விட்டு அப்படியே வச்சிருக்கேன், ஏ இங்கா எங்க ஆசை மோனையே உறுத்தினான் அப்படின்னா, கண்ணன் உறுத்தின பானையில அப்படியே இருக்கு, அப்படியே இருக்கு மொத்த மொழி, இந்த இடத்துல மரத்தன் உறுத்தான் அப்படின்னா அந்த அடையாளம் கூட மாறாம அப்படியே இருக்கு. ஒன்னு ஒண்ணுலையும் அவளுடைய பாவத்தை பாக்குறார் உத்தவர், தேவா பேசும் உண்டு, தேவ பிராம முகூர்த்த வரைக்கும் அடுத்த ராத்திரி தூங்கவே இல்லை, கண்ணனை பத்தியே பேசிட்டு இருக்க, கண்டுபோகம் பேசாதுன்னு நிறுத்தவே இல்லை, அன்னன்னைக்கு என்னென்ன வைபவம் நடந்தது, யமுனானது தீரத்துல என்னென்ன நடந்தது, என்னென்ன அசுரர்கள்லாம் வந்தா, சூத்தனா சம்ஹாரத்திலேருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் சொல்லி கோவர்தனகிரி உத்தாரணம் எல்லாத்தையும் சொல்லி எனக்கு எல்லாம் காப்பாத்தினான் அந்த கண்ணன். அத்தியாயா ஸ்ரீ கோவிந்தா கண்ணன் நீர் வந்திருக்கீரே, ஒரு நல்ல வார்த்தை சொல்லு, கண்ணன் ஒரு முறையாவது இந்த இடத்துக்கு வருவான் அப்படின்னு சொல்லு, நாங்க அதனால உயிர் தரிக்கணும், அவனுடைய முகத்தை பார்க்கணும், அவனுடைய புய் சிரிப்பு அதை பார்த்து நாங்க அப்படியே மெய் மறந்து நிற்கணும். அப்படி விஸ்மரதி எங்களை எல்லாம் நினைச்சுட்டு இருக்கானா, இல்லை எத்தனையோ காரியத்தினுடைய எங்க ஞாபகமே வரவில்லையா, இங்கிருந்து பண்ண நிலைகள் எங்களோட கலந்து இருந்த விஷயங்களை எல்லாம் எங்களால் மறக்க முடியாத விஷயங்கள் அதெல்லாம் அவன் நினைவில் வச்சுருக்கானா அப்படின்னு ஆசையோட கேட்கறேன். அப்படி பேசிட்டே இருக்கும்போது அப்படியே ஒரு கிராம முகூர்த்தமாயிடுச்சு, விமான நிலையில ஆயிடுச்சு. அப்ப அந்த சமயத்துல ஆயிரங்களை பெண்கள் எல்லாராத்திரையும் பாசம் பிறப்பும் கலகலப்ப கைபெயர்த்து வாச நறுவிதழல் ஐக்கிய மத்தினால் ஓசைப்படுத்த கைரவம், அது கேட்கலாம், தயிர் சத்தம் கேட்கறது, மத்து ஓசை சத்தம் கேட்கறது, காசி பிறப்பு சத்தம் கேட்கறது, ஆயிரகுலத்துல எல்லாராத்திரையும் பெண்கள் தயிர் கடை ஆரம்பிச்சுட்டா, என்ன என்ன ஒரு மங்களமான ஒரு துணி புத்தர் அப்படியே பார்க்கிறார், எல்லாரும் தயிர் கடை ஆரம்பிச்சுட்டாள் அப்படின்னா, உடனே உத்தவர் அப்படியே எழுந்து போய் வாச பக்கமா வர எல்லாராத்திலயுமே சப்தம் வருது, ஆகாசத்தை பார்த்தா தேவர்கள்லாம் இருக்கா, என்ன அப்படி கேட்டா, உத்ராயதி நாம் அரவிந்த லோச்சனம், தயிர் கடையும் போது பார்த்து வர்றாளாம் ஆளாம், சிரமம் தெரியாம இருக்கு, அது மொத்தம் கண்ணனை பத்தின பாட்டு. பத்து பத்து ராத்துக்கும் பத்து கதை வச்சிருக்கான் கண்ணன், நூறு கதை வச்சிருக்கான் அவன் வந்து என்ன சட்ட கதை. அது எல்லாமே நினைச்சு அது எல்லாமே பாட்டாக்கி அது எல்லாமே பாடிட்டு இருக்காளாம் அவருக்கு. இவர்கள் தயிர் கடைகிறதே கண்ணனை பாடுறதுக்காக தான். திவம் அஸ்திரி ஜெத்வனி இந்த பாட்டு போய் சொர்க்கலோகத்துக்கு போய் கேட்க உடனே தேவர்கள் தான் ரொம்ப அழகான பாட்டா இருக்கே பகவன் நாமாவா இருக்கேன்னு சொல்லி அதை கேட்கணும் ஓடி வர சீவை குண்டத்தில் எட்டு சூரியன் வரைக்கும் போக அவர்களும் நேரம் அங்கேருந்து நேரம் இங்கே வந்துட்டாலாம். கண்ணனுடைய ஆச்சரியமான இந்த கானம் நம்ம காதல கேட்க முடியாது, இங்கே தூரத்துல இருக்கோமேனு எல்லாத்தையும் விட்டுட்டு நேரம் இங்க வந்து நிக்கிறாளாம் மொத்த பேரும் அதையும் பாக்குறாரு. இந்த திசாம் அமங்கலம், இந்த இடத்துல அமங்கலம் ஏது அந்த மொத்த திக்கும் மங்களமா இருக்கும். அதனால கேட்டிலையோ அந்த பயிரவம் கேட்கும்போது கூடவே கண்ணனுடைய பாடல்கள் கேட்குமே, அது உன் காதல கேட்கலையா? இல்ல பயிரவம் கேட்கும்போது பாட்டு பாடம் இருந்து வரலையா அப்படின்னு எழுப்புற. என்ன பெய் பெண்ணாங்க பெய்ப்பெண்ணேன்னு சொன்னோம், இப்ப மாத்திட்டான் நாயக பெண் பிள்ளாய் நாயக பெண் பிள்ளாய் அப்படிங்க. இவெல்லாம் இப்படியே பாட்டு பாடிட்டே இருப்பாளாம். எந்த காரியம் செய்யும் போதும் கண்ணனை பத்தி பார்க்கலாம். இவர்கள் தயிர் விட்டு போனாலும் அங்கும் கண்ணனை பத்தி பார்க்கலாம், தயிர் கலைஞ்சாலும் கண்ணனை பத்தி பார்க்கலாம், இல்ல தயிர் சாப்பிடும் போதும் கண்ணனை பத்தி பார்க்கலாம். கோபகன்யா முராரி பாதார்த்திக சித்த விருத்தி காமவசாத கோஷது கோவிந்த தாமோதர மாதவேதி. ஒரு பெண்ணு தயிர் கடையும் போது எப்பவுமே கண்ணா கண்ணா அப்படின்னு அதை வச்சே பாட்டு பாடி அதை பார்த்தா அவ அம்மா சரி போ தயிர் கடைஞ்சிட்டு போடு நீ போய் தயிர் வித்துட்டு வாங்கிட்டான். தயிர் பால் நெய் வெண்ணெய் இதெல்லாம் போய் வித்துட்டு வா, தயிர் பால் நெய் வெண்ணெய் அப்படின்னு சொல்லி வித்துட்டு வா. தெருவில் கூப்பிட்டு போய் மதுரைக்கு போய் வித்துட்டு வாங்கினான், டவுனுக்கு போயிட்டு வா, கொஞ்சம் இவன் நினைவை மாற்றலாம் அப்படிங்கிறதுக்காக சொன்னார். ஆனா கண்ணனையே மனசு நினைச்சு போயிருக்காளா இந்த பெண், கோவிந்தா தாமோதரா மாதவான்னு இருக்கிறாளா, தயிர் பால் பெண்ணைங்கிறதுக்கு பதில கோவிந்தா தாமோதரா மாதவா, கோவிந்தா தாமோதரா மாதவான்னு கத்தார. கோவிந்தன் வேணுமா தாமோதரம் வேணுமா மாதவன் வாங்கலையாங்கிற இதே நினை முராதி பாதார்பித சித்த விருத்தி மனசுல என்ன இருக்கோ அதுதானே வாயில வரும். இவன் நினைவை மாற்ற முடியல மாத்திரம் இல்லை மதுரையில் இருக்கா மொத்த பேரும் புரிஞ்சுக்கிறாரு இது என்ன கோவிந்த தாமோதரான் கத்தருது அப்படின்னா இது பிருந்தாவனத்திலே வந்திருக்காரு அப்படிதான் சொல்லணும். அவளுக்கும் புரியாட்டாதான தகராது, அவளுக்கும் புரிஞ்சு இது பிருந்தாவனத்திலே வந்த பெண்ணு இதுதான் இருக்கும் அப்படிங்கிற. அந்த மாதிரி எப்பவுமே கண்ணனை சொல்லிட்டு இருக்கும்போது நீ வந்து நாயக பெண்பிள்ளாய் நீ நாயக பெண்பிள்ளை ஆயிற்று நீ கண்ணனுடைய நாமத்தை சொல்றதுக்கு எதிர்த்து வர வேண்டாமா அப்படிங்கிற என்ன விஷயம் கேட்டா பெய் பெண்ணேங்கிறா அவரே நாயக பெண் இல்லா அப்படின்னு ரெண்டியுமே சொல்றா ரெண்டியும் அவன் கேட்டுறாதான் விஷயம். பெய் பெண்ணேன்னு சொன்னா கோபம் வரணும், நாயக பெண் இல்லான்னு சொன்னா சந்தோஷப்படணும், ரெண்டும் இல்லையா? ஏன்னா இவர்களுக்கு அத்தனை செல்வாக்கு இருக்கு. நீங்க என்ன வேணா சொல்லலாம், பெய் பெண்ணேன்னு சொல்லலாம் நாயக பெண் இல்லான்னு சொல்லலாம், ஒரு பாகவதர்கள் அப்படிதான் இருக்கான். இன்னொரு பாகவதர் நம்ம எது வேணாலும் சொல்லலாம், கொண்டாடலாம் இல்ல வெய்யலாம் நின்று பண்ணலாம், அவருக்கு அந்த உரிமை உண்டு. அவர் கூடாதுன்னு சொல்லக்கூடாது, அவருக்கு இல்லாத உரிமை யாருக்குமே கிடையாது. இப்போ உரிமை கொடுத்து வச்சிருக்கேன். அது மாத்திரம் இல்லை, கண்ணன் தன்னிச்சையில இருக்கிறபடினால ஒரு நாயக பெண்பிள்ளையா இருக்கிறபடினால அவனையும் கொண்ட பரதன் மாதிரி அவனையும் கொண்டாட வேண்டியது. பூஜிதா மாமிதா மாதாங்கிற பரதன் ஐடி அம்மா கிட்ட முதல்ல பரதனுக்கு ரொம்ப கோபம் இருந்தது. இவர் தானே நமக்கு பழி வாங்கி கொடுத்தார், பரதனுக்காக ராஜ்யம் சொல்லி ஸ்ரீராமனை காட்டுக்கு அனுப்பிச்சு தசரத சக்கரவர்த்தியினுடைய ஒரு நிதானம் வரைக்கும் கொண்டு போய் இத்தனைக்கும் காரணம் என்ன அப்படின்னா கைகேயி. கைகேயி செஞ்சது காரணம் என்னன்னா பரதனுக்காகங்கிறா, பரதன் ராஜ்யத்துக்காகங்கிறா, அவ பெயர் வாங்கி கொடுத்ததா, அப்ப கீர்த்தி வாங்கி கொடுத்துருக்க. அதனால அம்மாவே நிந்த பண்ற, நீ என்ன அம்மாவாங்கிற, அம்மாவை பார்த்து நீ தாயே இல்லை, குலத்தம் அபாவாய நம்ம குலத்துக்கே நாசம் பண்றதுக்கு நீ வந்திருக்க. தமிழ் அழகா சொன்னா நீ தாய் இல்ல பேய், நீங்க பேய் பெண்ணுங்கிற அந்த இடத்துல தாயீர் இல்ல பேய், எனக்கு தாயல்ல பேய், மாயாவன் பை தம்பி ஒளி தம்பி நீர் எனக்கு இன்னும் என் தருவீரோ, நீ என்ன கொடுக்க போறங்கிற, இத்தனை படி எல்லாம் கொடுத்துருக்கியே, உங்ககிட்ட பிறந்ததுக்கு நான் இன்னும் என்னெல்லாம் வாங்கிக்கிறமோ தெரியலையே அப்படின்னு தாயே பேய் அப்படின்னு சொல்லி இந்த பண்ணவர் பரதன். அதுக்கப்புறம் சித்திரகூடத்துக்கு போற பெருமாள் கூட்டு வரணுங்கிறதுக்காக அப்போ கைகேயி அம்மாவும் கூட வரா. அவள் என்ன கூட்டு போற, அவளும் வந்து ராமனை கூட்டு வரலாம் தான் வரா, என்ன மாறி வரா. அப்ப ராமன் கிட்ட விஜயாபனம் பண்ணும்போது சாந்திதா மாமிகா மாதா, எங்க அம்மாவை நான் ஆஸ்வாசப்படுத்தி வச்சிருக்கேன், அதனால நீங்க திரும்பி வந்துடணும், அவ தப்பா நினைக்க மாட்டான். கைகேயி தானே வரன் கேட்டு வாங்கினவர், தப்பா நினைச்சிருந்தா என்ன பண்றதுன்னு நீங்க யோசிக்க வேண்டாம். சாந்திதா அவ கோபத்தை எல்லாம் மாற்றி ஆறுதல் சொல்லி வச்சிருக்கேன், அதனால கட்டாயம் நீங்க வரணும்னு பிரார்த்திக்கிறார். ஆனா பெருமாள் வரலங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் 14 வருஷ காலம் பாதுகா சாம்ராஜ்யம் நடந்தது. அதுக்கப்புறம் பெருமாள் திரும்பி வந்தால் சீதா தேவியோட திரும்பி வரும்போது அப்போ பரதன் ராஜ்யத்தை ஒப்படைக்கிறார். அப்ப அழகா ஒரு விஷயம் சொல்றார், பூஜிதா மாமிதா மாதா, எங்க அம்மா கைகேயியை நான் நித்தியம் பூஜை பண்ணேங்க, 14 வருஷ காலம் அம்மா நித்தியம் நன்னா சேவிச்சு நித்தியம் அர்ச்சனாதி எல்லாம் பண்ணிருக்கார் பரதன். ஏன்னா அவர் பண்ண உபகாரம் பெரிய உபகாரம் கைகேயி அம்மா பண்ணது, பாதுகா சாம்ராஜ்யமே நடத்தும் பண்ணிட்டாரு. ராமன் கிடைக்காட்டா என்ன, ராமனுடைய சீ பாதுகா கிடைச்சது, இது பெரிய உபகாரம் ஆச்சு. பெருமாள் ஏதோ காரியமாதானே போயிருக்காரு காத்துக்கு, அந்த காரியமும் முடிகிறதும் இல்லையா, அதுக்கும் கைகேயி தான காரணம். நித்தியம் கைகேயி பூஜை நடக்கிறதா, நித்தியம் அம்மாவை சேவிக்கிற ஒரு கௌரவத்தோடு சேவிக்கிற முதல்ல சேவித்தன்னே என்னவா பூஜிதா மாமிதா மாதா அப்படின்னுட்டார். அந்த மாதிரிதான் இப்போ பெய்ப்பெண்ணேங்கிற நாயகப்பெண் இல்லாய் அப்படின்னு. பெய்ப்பெண்ணேங்கிறது எப்போ அப்படின்னு கேட்டானா, அணை சாத்தன் கலந்து பேசுகிற வேச்சரவம் கேட்டும் படுத்துட்டுருந்தா பெய்ப்பர். நாயகப்பெண் இல்லாய் அப்படின்னா அவள் எழுந்து வருஷத்துக்கு தயாரா இருக்கா, அவள் வரக்கூடியவள் தான், அவள் ஏதோ ஒரு பகவத் அனுபவத்தில் போகிச்சிருக்காள் தவிர அவள் வரக்கூடியவள் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சு அப்படின்னால கட்டாயம் வருவாங்கிறது தெரியும் அப்படின்னால நீ நாயகப்பெண் பிள்ளை ஆயிட்டே அப்படிங்கிற. நாயகப்பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடைத்தியோ என்று அடையாளம் சொல்லியாச்சு. வாசனரும் குரலாச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்கலையோங்கிற வரைக்கும் ஒரு அடையாளம், கீசு கீசுங்கிறது ஒரு அடையாளம். அப்புறம் நீ எழுந்து வரணும் எடுக்காங்கடா, நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடைக்கும், நாராயணன் மூர்த்தி கேசவன் நாங்க பாடும்போது கேட்டே நீ கிடைக்கலாமா, அது கேட்டு உடனே எழுந்து வர வேண்டாமா. தேசமுடையாள் ஒரு தேஜஸ் உடையவளே தீரா கலவை தீராங்க, அவ முகத்துல ஒரு தேஜஸ் இருக்கான், நாராயணன் மூர்த்தி கேசவன் பாடின உடனே அது கேட்டு ஒரு தேஜஸோடு தான் அவளுக்கு பிரகாசம் வருது முகத்துல. அம்மா வந்து தெரியுங்க கலவை திறக்கணுங்கிற, நாராயணன் பகவான பாடும் போது பாடல் தானே இவாளுக்கு, அதுதானே விடணும். இந்த பாசுரத்தை சொல்றது 3 திருநாமம், நாராயணன் மூர்த்தி கேசவன். நாராயணன் அப்படிங்கிறது எம்பெருமானுக்கும் நமக்கும் இருக்கிற சம்பந்தத்தை சொல்றது, நமக்கெல்லாம் அயனம், நமக்கெல்லாம் கதியா இருக்கக்கூடியவன் நாராயணன், நாமெல்லாம் நாரர்கள், அவன் கதியா இருக்கக்கூடியவன். மூர்த்தி அப்படின்னா நமக்காக ஒரு அழகான திவ்ய திருமேனியை எடுத்துக்கொண்டு இந்த அவதாரம் பண்ணியிருக்கிறவன், மூர்த்தினா திருமேனி. கேசவன் அப்படின்னா நமக்காக கேசி முதலான விரோதிகளை எல்லாம் நிரசனம் பண்ணவன், நமக்காக நமக்கு விரோதிகளை எல்லாம் நிரசனம் பண்ணி நமக்கு சேவை கொடுத்து நம்ம அனுகிரகம் செய்யக்கூடியவன். அதனால நமக்கா ஒரே கதியா இருக்கக்கூடியவன், நமக்காக திவ்ய திருமேனி எடுத்து அவதாரம் பண்ணக்கூடியவன், கோயில்கள்லாம் அவதாரம் பண்ணக்கூடியவன், நமக்கெல்லாம் விரோதிகளை நிரசனம் பண்ணக்கூடியவன். அவனை பாடவும் நீ கேட்டு நிறுத்தியும், அவனை நாங்க பாடிருக்கோம், அதை கேட்டு நீ படுத்திருக்கிய நியாயமான படுத்துக்கலாமா? வேற யாராவது பாடினா பரவாயில்லையே, நாராயணை பாட, மூர்த்தி பாட, கேட்டவனை பாட கேட்டே கிடக்கலாம். கேட்டே கிடைத்தியோ அப்படிங்கிற இதை கேட்டவா படுத்துட்டு இருக்க? அவர் சொல்ற செல்வ நாரணன் என்ற சொல் கேட்டதும் மது கண்பணி நாடுவன் வாயனை அல்லும் பகலும் இடை வீடு நன்றி. செல்வ நாரணன் வார்த்தையை கேட்டா உடனே கண்ட ஜனம் சொல்றதான் அவனுக்கு. எம்பெருமான பத்தி பேர் சொல்றதுக்கு நமக்கு என்ன அருகதை இருக்கு? ஒரு யோகியதையும் கிடையாது அப்படின்னு பேசாம அவர் சம்மாள். நமக்கு எந்த தகுதியும் கிடையாது பகவானுடைய நாமத்தை சொல்றது. ஏன்னா நித்திய சூரிகள் சொல்லலாம், என்றை எம்பிரான் என்று சொல்லலாம், அங்கு சீனி குண்டலோகத்தில் இருக்கலாம் சொல்லலாம், இங்கே பூலோகத்தில் சாக்கடையில் உட்காந்து என்றே என்றும் எம்பெருவான் என்றும் சிந்தையுள் வைத்து சொல்லுவன் பாவியேன், என்றை எம்பெருவான் என்றுவானவர் சிந்தையை வைத்து சொல்லும் செல்வனையே. அவர்கள்லாம் பகவான தோட்டம் என்றார் அப்படின்னா அவனுக்கு அது ஐஸ்வர்யம், அவனுக்கு அது ஒரு பெருமை. நாமெல்லாம் போய் அவனை தோட்டம் பண்றோம்னா என்ன இருக்கு? நாம அவன மனசுல இருக்கிறோம்னா என்ன இருக்கு? நமக்கு அந்த யோகியதே கிடையாது அப்படின்னு பேசாம இருந்துட்டேன். நினைக்க கூடாது, அவனை பகவான நினைக்க கூடாது, பகவான பேசக்கூடாது, அவன் நாமத்தை சொல்லக்கூடாது, ஏன்னா நமக்கு யோகியதே இல்லை, மகாபாபிஷ்டாவில் இருக்கிற நாம இங்க அப்படின்னு பேசாம இருந்துட்டார். அப்ப பக்கத்துல ஒருத்தர் வந்தான், பெரிய பாரம் கையில வச்சிருந்தான், அது அப்படியே பக்கத்துல ஒரு இடத்துல இறக்கி வச்சான். செல்வ நாரணா அப்படின்னா இறக்கி வச்ச சிரமம் தீர செல்வ நாரணா அப்படின்னா உடனே ஆரம்பிச்சிட்டாரு, அடுத்த பாட்டு ஆரம்பிச்சிட்டேன். பேச வேண்டாம் உள்ளவர் அந்த பேர் கேட்டவுடனே ஆரம்பிச்சுட்டாரு. செல்வ நாரணன் என்ற சொல் கேட்டாலும் மல்கு கண்பணி நாடுவன் மாயமே அப்படிங்க அல்லும் பகலும் இடைவீடின்றி நன்றி. பகவானே பேச வைக்கிறானே ஒரு நிமிஷம் விட மாட்டேங்கிறானே. செல்வ நாரணான்னு ஒருத்தர் சொல்ல வச்சு உடனே கண்ண ஜலம் வர வச்சு அவர் வாயை வந்து பேச வச்சாரு, பேசாம இருக்க முடியாது. அது மாதிரி நாராயணன் அப்படின்னு பாட கேட்டே கெடுத்து நீ கேட்டே படுத்துட்டு இருக்கலாம், உடனே வந்து ஓடி வர வேண்டாமா? மூர்த்தி அப்படின்னு பாட நமக்காக ஒரு திருமையை எடுத்திருக்கான் அப்படின்னா உடனே ஆனந்த கூத்து ஆட வேண்டாமான், நமக்காக பெருமான் வந்திருக்கான்னா கண்ணன் பிறந்தான் ஆனந்த கூத்து ஆடுற மாதிரி சாது சனத்தை நிலையும் கஞ்சனை சாதிப்பதற்கு ஆதியன் சோதியுருவை அங்கு வைத்து இங்கு பிறந்தார் வேத முதல்வரை பாடி வீதிகள் தோறும் துள்ளாதார். அவன் அவதாரம் பண்ணான் அப்படின்னு உடனே பாடி துள்ளணுமா? ஒரு கிருஷ்ண ஜெயந்தி உற்சவம் அப்படின்னா ஆனந்தமா கூத்தாடுவார், சிறானந்த உற்சவம் அப்படின்னா ஆனந்தமா வசனம் பண்ணி கூத்தாடுவார். பகவான் அவதாரம் பண்ணிட்டான், வேத முதல்வரை பாடி வீதிகள் தோறும் துள்ளாதார் போதி உணர்ந்தவர் முன்னார் என் சவிப்பார் மனுஷர். வேற என்னதான் பண்ணுவோம், வேற என்னதான் ஜபம் பண்ணுவோங்க கேட்கிற அந்த ரீதிதான். பகவான் ஒரு மூர்த்தி எடுத்தான், ஒரு கோயில்ல வந்து அவதாரம் பண்ணான், இல்ல ஒரு விபவத்துல வந்து அவதாரம் பண்ணான் அப்படின்னா உடனே வந்து குதிக்க வேண்டாமோ? அப்போ கே நாராயணன் மூர்த்தி பாடவும் நீ கேட்டே கெடுத்தியோ, அது கேட்டு நீ படுத்துட்டு இருப்பான், கேட்டவனை பாடவும் நீ கேட்டே கெடுத்தியோ. நமக்கெல்லாம் விரோதி நிரசனம் பண்ணக்கூடியவன், நம்ம பாபங்களை எல்லாம் போக்கக்கூடியவன் அப்படின்னா உடனே ஓடி வந்து சரணாகதி பண்ண வேண்டாமா? ஏன்னா எதுவானாலும் நான் போக்கடிக்கிறேன் அப்படின்னு சொல்றான் அவன், அவன் காலில் வந்து வேணும்னு தோணவே இல்லையா உனக்கு? இப்படிலாம் பாவம். நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, கேட்டே கிடத்தியோன்னு 100 வருஷம் கூட அழகா சொல்றான். இதை கேட்டுண்டே அந்த அனுபவத்திலேயே கிடைக்கிறையா? உன்னை எழுந்துக்க முடியாதபடி எங்களுடைய கானமே இருக்கா, பாட்டை கேட்டுட்டே இருக்கும்போது அதுலயே மகிழ்ச்சியில தெளித்து அதையே கேட்டுருக்கா, எழுந்துக்கவே மனசில் அந்த அனுபவத்தில் இருக்கியா? தேசமுடையாய் முகத்தை பார்த்தா அந்த அனுபவம் தெரியறது, தேஜஸோட இருக்கியா? தீர வந்து கதவை திறக்கணும் என்று அவனை எழுப்புகிறார்கள். உடனே அவ பக்தன் வந்து நாயகப்பெண் பிள்ளாய் தெய்ப்பெண்ணே தேசமுடையாய் இத்தனை சொல்லியிருக்க சந்தோஷத்தோட வந்து கலந்துக்கிறாரா இவர்களோட, அவளையும் கூட சேர்த்துக்கிறார். இந்த பாசுரத்துக்கு சாபதேசம் உள்ளர்த்தம் பார்க்கும்போது காலக்ஷேபத்துக்காக கூப்பிடுறார் சிஷ்யர், ஆச்சாரியன் கிட்ட காலட்சேபம் பண்ணணும். போன பாசுரத்துல வேதா தியானத்திலிருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேதா தியானத்துக்கு கூட்டாள் அப்படின்னு வந்து எந்த காலக்ஷேபமா இருந்தாலும் ஆரம்பம் வேதா தியானம் தான். சிவாசிய காலக்ஷேபம் அப்படின்னா உபயத்து அத்தியனம் பண்ணாதான் சிவாசிய காலக்ஷேபம் நடக்கும், இல்லாட்டா நடக்காது. ஆன்மீக காலக்ஷேபம் அப்படின்னா அதுக்கான சந்தியாவும் அது மந்திரங்களோ இல்ல புருஷ சூக்தாதிகளோ அதெல்லாம் தெரிஞ்சிருந்தாதான் ஆன்மீக காலக்ஷேபம் நடக்கும். சந்தியாவந்தன மந்திரம் கூட தெரியாதவன் ஆன்மீக காலக்ஷேபம் பண்ண முடியாது. புருஷ சூக்தம் கூட தெரியாதவன் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ண முடியாது. அதனால் எதுவானாலும் வேத மந்திரங்கள் தானே ஆரம்பம். அதனால போன பாசுரத்துல வேத மந்திரங்களை பார்ப்போம். அதுக்காக வேத மந்திரங்களுக்காக எழுப்புகிறாள் அப்படின்னு பார்ப்போம். அதை கத்துக்கணுங்கிறது இந்த பாசுரத்துல காலக்ஷேபத்துக்காக எழுப்புகிறாள் அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஆச்சாரியர்கள்லாம் இருக்கா, அங்க போய் நாங்க போய் ஆச்சரியக்க வேண்டாமா, இப்படி படுத்துட்டு இருக்கலாமா சம்சாரத்துல? கீசு கீசு என்றெங்கும் ஆணைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்கலையோ அப்படிங்க. இந்த பட்சிகள்னா பாகவதர்கள் கீச்சு கீச்சுங்கிறாளாம், கெக்கரமான அக்ஷரங்கள். அவர்கள் வாயை திறந்து பேசும்போது எவ்வளவு அனுபவத்துல தெளிச்சு போய் முழு பேச முடியாத போய் குரல் தயிரெழுத்து அப்படியே நிற்கிறாளாம். அதைத்தான் அனுகாரமா சொல்றார். பூயோ பூயா புலக நிச்சி கைகி அங்க கைகி ஏதமான ஸ்தூல ஸ்தூலான் நயன முகுனைகி விப்ரதோ பாஷ்பபிந்தூனு கன்யாக கேசி வரத பவத சம்சதம் பூஷயந்த சுவாந்தை ரந்தர் வினய நிபுரத்தை சுவாதயந்தே பதந்தே அப்படின்னு வரதராஜன் அவர்கள் சாதிக்கிறேன். யார் ரொம்ப பாக்கியம் அன்னவர்கள் அப்படின்னா, காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமான் எழுந்துள்ளும் போது உடனே உடம்பு முழுக்க மயிர் பூச்செடிய ரோமாஞ்சனத்தோடு அந்த அனுபவத்தில் இருந்து கண்ணில் ஜலம் சொட்ட சொட்ட வாய்நாடே வரதான் பகவான் நாமாவை சொல்லி பகவத் ஸ்தோத்திரங்களை எல்லாம் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சு எதுவும் சொல்ல முடியாமல் குரல் பழுத்தழுத்து பாதியில் யார் நிற்கிறாளோ அவா தான் தன்யாக, அவதான் பாக்கியம் பண்ணவர். அவர்கள் தான் இந்த பாகவத கோஷ்டிக்கே அலங்காரமாக இருக்கிறவர். அவர்கள் இருக்கக்கூடிய கோஷ்டியில் வரணுங்கிறது தான் பெருமாளே வர திரிசிவன் பெருமாள் மாதிரி மேகலீச பெருமாள் எப்படி முதலாளர்களை நெருக்கணும்னு வந்தாரோ அந்த மாதிரி இவர்கள் கோஷ்டியில நம்ம வந்து நிற்கணும் அப்படின்னு பெருமாளே இவாளுக்காக வரான். தன்யாஸ்தேசி வரத பகவதா சம்சதம் பூஷயந்தா, உன்னுடைய கோஷ்டிக்கே இவாளால் தான் பெருமைங்கிறார் பகவான் கிட்ட. அப்படி கீசு கீசு அவர்கள்லாம் கலந்து பேசுறாளாம், தனி அனுபவம் கிடையாது. பல சாஸ்திரார்த்தங்களை சொல்லி பல ஸ்லோகார்த்தங்களை எல்லாம் சொல்லி கலந்து பேசின பேச்சரவம், அதுவும் கீச்சு கீச்சின்னு பேசின பேச்சரவம் காதல வேலையா. உடனே அங்க போய் கலந்து இருந்து அவர்கிட்ட சத்விஷயங்கள் எல்லாம் கேட்கணும்னு தோணலையா அவனுக்கு? ஒரு பாகவதன் இன்னொரு பாகவதருக்கு பண்ற உபகாரம் என்ன அப்படின்னு பகவத் கதைகள் எல்லாம் நிறைய எடுத்து சொல்லி பகவத் குணங்களை எல்லாம் நிறைய அனுபவிக்க பண்ணி அவன் அழைக்கணும். அவன் குரல் தழுதழுக்க வைக்கணும். இவரும் சொல்ல முடியாமல் அவரும் சொல்ல முடியாமல் இருக்கான். இதுதான் பெரிய உபகாரம். கோடி ரூபா கொடுத்தா பெரிய உபகாரம் இல்லை, இது பெரிய உபகாரம். பார்மல்கு சேனை அழித்த பரஞ்சுடரை விரைந்தாடி நீர் மல்கு கண்ணினராகி நெஞ்சம் குறைந்த நெய்யாரே ஊன் மல்கி மேடு வெறுப்பார் உத்தமர்களுக்கு என் செய்வாரே. இதை செய்யாட்டா வேற என்ன பண்ண போறோங்கிற ஒரு பாகவதனுக்கு நீங்க என்ன உபகாரம் பண்ண போறோங்க? இதுதான் பெரிய உபகாரம். நீர் மல்கு கண்ணீமரார் நெஞ்சம் குழைந்து நெய்யாது, நெஞ்சம் குழைய வேண்டாமா, கல்ல ஜலம் வர வேண்டாமா, அதை பார்த்து இன்னொருத்தர் சந்தோஷப்பட வேண்டாமா, அவர்களுக்கும் மனசு நிறைஞ்சு நிற்க வேண்டாம். இது தவிர வேற என்ன பண்ண போறோங்க அந்த பாகவதற்கு பெரிய உபகாரம். அதனால இவர்கள்லாம் அதுதான் பண்ணிட்டு இருக்காளாம். பகவான் நினைச்சு நினைச்சு துஷ்டு உஷதம் விசது கத்யதிகானுபந்தம் வேகல்யதீஸ்வர தவேது சமீபீசத்வம். வேகலீச பெருமான நினைக்கும் போதே குரல் தவிர்த்திருக்கு, பேச முடியல. ஏன்னா ஒரு வாமனனா போய் மூணு அடி மண் யாசித்து கேட்டு வாங்கி அதுக்கப்புறம் திரீக்கிரமனா வந்து உலகத்தையெல்லாம் அளந்த அந்த பெருமை இருக்கையும் அவன் வந்ததையும் அவன் சின்ன ரூபம் எடுத்து வந்ததையும் அது கேட்டதையும் யாச்சனம் பண்ணதையும் தானம் கேட்டு வாங்கினதையும் எனக்கு தானம் வாங்கணும். உடனே ஆனால் வளர்ந்து எல்லா லோகத்தையும் தன் திருவடியாக அழகு என்ற பெருமையையும் இதெல்லாம் பார்த்தா கத்கதிகானுபந்தம் எம்பாடி யாத்திரம் பண்ண ஆரம்பித்தேன். இப்படி குறை தவிர்த்து போறது இதுவே அப்படின்னா இதுக்கப்புறம் பாருங்க அப்படிப்பட்டவன் எத்தனாம் ஒரு ராத்திரியில இடமில்லாத இடத்துல முதலாளர்கள் மூணு பேர் நிக்கட்ட அவளையும் கூட போட்டு நெருக்கிறான். இப்ப மூணு லோகமும் அழகிறதுக்காக வளர்ந்தது பெரிய விஷயம் இல்லைங்கிறான். அது என்ன ஆச்சரியம், அப்படி மூணு லோகத்தையும் வளர்ந்து நிற்கிற நீ இந்த மூணு பேருக்கு நடுவுல ஒரு எழு போட்ட கை உயரத்து கூட இடம் கிடையாது. அந்த மூணு பேருக்கு நடுவுல ஒரு இருப்பில ஒரு வேலையில உள்ளுக்குள்ள பெருமாள் கலந்து நிற்கிறான் அவளையே. இவ்வாறுகளே உள்ள இருக்கா வெளியில் வர முடியாது, வெளியில் இருக்கா உள்ள போக முடியாது, அப்படிப்பட்ட ஒரு இடம் அது. வாசல் கடை கழியா உள்புகா காமர் போங் கோவல் இடைவெளியே பற்றி இனி அப்படிங்க நீயும் திருமகளும் நின்றாயால் குன்றெடுத்து பாயும் பனிமறை தவன்பானா. வாசல் தடை கழியா உள்புகா காமர் பூங்கோவல் இடைக்கழியே பத்திரியினே ஒரு இடைக்கழிய மூணு பேர் மாற்றம் நிற்கிறதுக்கு கூட இடமில்லாமல் நிற்கும் போது புயலாதாரம் உதயம் நிற்கும் போது உள்ளுக்குள்ள பெருமாளும் வந்து உள்ள புகுந்து அவாளையும் நெருக்கினான். அதுதான் ஆச்சரியம், அவங்க லோகத்தை அளந்தது ஆச்சரியம் இல்லை. ஏன்னா எத்தனையோ பெரியவன் அவன், அது பெரிய விஷயம் இல்லை. சித்திரம் நட்டதுன்னு ஆரம்பிச்சு சோகத்துல சொல்றான் ஜோசி. இதுதான் போ ஆச்சரியம், இங்க போய் நெருக்கிற எத்தனை சின்ன ரூபத்தை எடுத்து இங்க போய் நெருக்கியிருக்க. அப்படி பகவானுடைய ஒரு கதை எல்லாம் பறவைகள் எப்படி கீச்சு கீச்சையும் கத்தின்னு பேசுமோ அந்த மாதிரி இவர்கள் எல்லாம் கீச்சு கீச்சையும் கத்தின் இருக்காங்க. அது உன் காதல வேலையா உடனே எழுந்து வர வேண்டாமா, அவர்களோட கலந்து அவர்கள் கிட்ட சத்விஷயம் கேட்க வர வேண்டாமா. கீச்சு கீச்சும் ஆணைத்தாத்தம் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேச் பண்ணு, இது கேட்கலன்னா பேச் பண்ணு, கேட்கலனா பேய் பண்ணு. இன்னொருத்தன் பேய் பண்ணு அப்படின்னா யோக விஷயத்துல நீ ஈடுபட மாட்டியே. ஆழ்வார் சொல்ற பெயரே எனக்கு யாவரும் யானுமோர் பெயனே எவர்க்கும் இது பேசியேன் ஆயனே அரங்கா என்று அழைக்கின்றேன் பேனா எழுந்தேன் என்கிறானுக்கு. இது குலசேகரார் பாட்டு என்ன பேய்னு எல்லாரும் சொல்றா, எனக்கு பேய் பிடிச்சிருக்குங்கிறா. ஏன்னா பகவான் நாமாவே சொல்லிட்டு போய் இருக்காரா, இதை பத்தி கவலைப்படாமல் இவருக்கு ஏதோ கிரகம் பிடிச்சிருக்கு பிசாசு பிடிச்சிருக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறா. என்னையே பேய்ங்கிறா பாஸ்தவன் தான், நான் பேய் தான் அவளுக்கு, அவளுக்கு நான் பேய். என்ன கேட்டா எனக்கு அவள் தான் பேயா இருக்காங்க, அவ என்ன பைத்தியங்கிறா, நான் அவளை பைத்தியங்கிறேன். பித்தா என்று பேசுகின்றா திரர் எம்மை, என்னை பார்த்தா அவர்கள் பித்தர்கள் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா எப்பவும் ஓயாத எந்த சிந்தியுமே இல்லாமல் பகவானை பத்தியே சிந்தியோடு கூட இருந்தா பைத்தியம் சொல்றாளா, நான் அவள பைத்தியங்கிறேன். ஏன்னா அவ பகவத் சிந்தையே இல்லாம இருக்காள், அவ என்னென்னமோ சிந்தையெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. உலகத்துல யாருக்குதான் பைத்தியம் பிடிக்கணும், எல்லாருக்கும் ஏதோ பைத்தியம் இருக்கு. சில பேருக்கு கிரிக்கெட் பைத்தியம் இருக்கு, சில பேருக்கு சினிமா பைத்தியம் இருக்கு, சில பேருக்கு அரசியல் பைத்தியம் இருக்கு, சில பேருக்கு வம்பரிக்கிற பைத்தியம் இருக்கு, சில பேருக்கு டிவி பைத்தியம் இருக்கு. பைத்தியம் பிடிக்காதவா யாரு கொடுத்துரும் கிடையாது. சில பேருக்கு சீட்டாடுற பைத்தியம் இருக்கு, பைத்தியம் பிடிக்காதவா யாரும் கிடையாது. அவளுக்கு அந்தந்த பைத்தியம் இருக்கு, எனக்கு பெருமாள் பைத்தியம் இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். சும்மா சொல்லுவா வாழலாம், அவளுக்கு அந்த பைத்தியம் இருக்கு, பக்கம் பெருமாள் பைத்தியம் பிடிச்சிரு, எது நல்லதுன்னு பார்த்துக்கோங்க. ஒரு பைசா பெறாத பைத்தியங்களா இல்ல மோட்சத்துக்கு வழிகாட்டுறது. அதனால பேரு என்ன பேய்னு சொல்லட்டும், என்ன கேட்டா அவா பெய்யுங்க, பேய் அழுவான்னு ஆழ்வாரே இருந்தா இல்லையா, எல்லாரும் பெய்யா வாஸ்தவம் தான் அவ. அதனால பேய் பண்ணு, இதான் பகவானே நினைச்சிட்டு இருக்கியே, வேற விஷயங்கள்லாம் ஈடுபட மாட்டே. கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா அப்படின்னு பாகவதத்தை வரும், கிருஷ்ணங்கிற பேய் பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு வரும். அந்த மாதிரி கிருஷ்ணங்கிற பேய் உனக்கு பிடிச்சிட்டு இருக்காச்சே, அதனால பேய் பிடிச்சது என்ன செய்ய, நீ எழுந்து வர வேண்டாமா அப்படின்னு. ஆசும் பிறப்பிறப்பும் கலகலப்ப கைபெயர்த்து வாசல் அருங்குழல் ஐக்கிய பத்தினால் ஓசைப்படுத்த கைரர்வம் கேட்கிறீர்கள். வாசல் அருங்குழல் ஐக்கியம்னு ஆச்சாரியாளர் சொல்றான்னு சொல்லுவோம். ஏன்னா அவர்களுடைய அனுஷ்டானம் அப்படி கந்தமா இருக்குமா. இந்த ஐக்கியர்களுக்கு வாசல் அருங்குழல் இவருடைய குழல்லே நல்ல வாசனை வரும், இயற்கையான வாசனை இருக்குங்க. ஆயிரம் கூட பெண்கள் இல்ல குழந்தையே வாசம் நெடும் குழலா இருக்கு அப்படின்னா இவர்களுக்கு என்னங்கன்னா அனுஷ்டானம் ஒரு கந்தமா. ஏவம் புண்ணியச்ச கர்மனோ தூராத் கந்தோவாதி யதா விருக்கச்ச சம்புஷ்டி கச்ச தூராத் கந்தோவாதின்னு வேறும் சொல்லு. நல்ல மரத்துல பூ பூத்தா எப்படி ரொம்ப தூரத்துக்கு வாசனை அடிக்குமோ அது மாதிரி நல்ல அனுஷ்டானம் இருந்தால் ரொம்ப தூரத்துக்கு வாசனை இருக்கும். அனுஷ்டான வாசி இப்ப கூட தெருவில் அனுஷ்டானம் வந்து ஒருத்தர் போனா போதும் கையில கர்ப்பங்கள் எல்லாம் எடுத்துட்டு பஞ்சகட்டி வேஷ்டியெல்லாம் எடுத்துட்டு பன்னெண்டு கிரமெல்லாம் கெட்டுண்டு சும்மா மதிய ஆச்சாரமா ஒருத்தர் போயிட்டு இருந்தான்னா போதும் அவரை பார்த்தாலே பாதி பேருக்கு மனசு திரும்பும். நாமளும் அந்த மாதிரி செய்யலாமான்னு தோணும். அவர் பார்த்தாலே எழுந்து நிற்கலான்னு தோணும். இந்த வாசனை அவரையும் பார்க்கும். ஒருத்தர் இருந்தார்னா போதும் அதுக்கு ஒரு தனி பலன் இருக்கதான் இருக்கும். அதனால அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் அனுஷ்டான கந்தம் உள்ள ஆச்சாரியர்கள் காசும் பிறப்பும் கலகலப்பு அவர்கள்லாம் தயிர் கிடையிறாளா? தயிர் அப்படின்னா இந்த சாஸ்திரத்தை இந்த சம்பிரதாயத்தை கடைஞ்சு அதனுடைய சாரத்தை எடுத்து கொடுக்குறான். நமக்கு நவநீதம் பெண்ணை எடுத்து கொடுக்குறான். அப்படி கடையும் போது காசும் பிறப்பும் கலகலப்பு அவளுக்கு ஆபரணங்களா இருக்கக்கூடிய திருமந்திரம் என்ன ஜெய மந்திரம் என்ன இந்த மாதிரி இன்னும் என்னென்ன மந்திரங்கள் இருக்கோ என்னென்ன ஆச்சாரிய சூக்திகள் ஆழ்வார் சூக்திகள் இருக்கோ அதெல்லாம் ஜெல் ஜெல்லு சப்தம் போல இவர்கள் அந்த சம்பிரதாயம் அப்படிங்கிற பெயரை கடைஞ்சு ஒரு வெள்ளையை திரட்டி ஒரு சாரார்த்தமா நமக்கு கொண்டு வந்து கொடுக்குறான். இந்த பக்கம் பார்த்தா ஆச்சாரிய சீசக்திகள் ஒரு பக்கம் பார்த்தா ஆழ்வார் சீசக்திகள் ஒரு பக்கம் பார்த்தா வேத மந்திரங்கள் அப்படியும் சம்பிரதாயத்தை கடைஞ்சு மொத்தமே நம்ம கையில கொடுத்தா நம்மளால தாங்க முடியாது. அவ அதனுடைய சாரத்தை எடுத்து கொடுக்குறாளாம். சத் சம்பிரதாய தத்ரா சமுத்ருதம் வெங்கடேசேனா தத்துவ நவநீதமே தனுதே நவநீத நர்த்தக பிரீதின் தத்துவ நவநீதம்னு ஒரு கிரந்தம் ரகசிய நவநீதம்னு ஒரு கிரந்தம் தேசியம் பண்ணியிருக்காரு. நவநீதம்னா வெண்ணெய் தத்துவங்களை பத்தி சொல்ற இந்த புஸ்தகம் தத்துவ நவநீதம். ரகசியங்களை பத்தி சொல்ற புஸ்தகம் ரகசிய நவநீதம். அவர் சொல்ற சத் சம்பிரதாயம் அப்படிங்கிற ஒரு கயிறுக்குள் அதை கடைஞ்சு இந்த தத்துவ நவநீதம் கொடுத்துருக்கேன்னு வாங்கிக்கோங்க. இது நவநீத நர்த்தகம் பிடிக்கும் கண்ணனுக்கு ரொம்ப பிடிக்குங்க. நவநீதம் அவனுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். நான் இந்த தத்துவ நவநீதம் கிரந்தம் பண்ணச்சேன் அவன் இந்த நவநீதத்துக்காக கர்த்தா கட்டாயம் ஒரு நாட்டியம் ஆடிந்து ஒரு நவநீத நாட்டியம் ஆடிந்து இங்க வந்து கை நீட்டி இதை வாங்கிப்பான். அவனுக்கு ரொம்ப பிடிக்குது. ஏன்னா தத்துவங்கள் அவனுக்கு தான் சொந்தம். மாதிரி ரகசிய நவநீதம் அப்படின்னா குரு பஜனன் நேத்திரபாஜா மத்தித ரகசியேன வெங்கடேசேன நவநீதமிவ கிரகீதம் நவகம் இதம் நித்தியம் ஆஸ்வாத்தியம். இந்த நவநீதம் உங்களுக்கு நித்தியம் சாப்பிடுங்க. இந்த நவநீதத்தை ரொம்ப நல்லதுங்கிற ரகசிய நவநீதம்னு பண்ணிருக்க திருமந்திரம் ஜெயம் சர்மஸ்லோகம் அதனுடைய சாரத்தை எடுத்து கொடுத்துருக்க நவநீதங்க கயிறு போட்டு கடைஞ்சாரா இவர் நச்சு போட்டு ஏதாவது ரகசியங்கள திருமந்திரம் ஜெயம் சர்மஸ்லோகம் இவற்றை எல்லாம் என்ன கயிறு போட்டாருன்னா குரு குரு பஜன குரு பக்தி அப்படிங்கிற கயிறாலே போட்டு கடைஞ்சு எடுத்து இந்த இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு அழகா சொல்றேன். இங்கெல்லாம் நித்தியம் அனுபவிக்கிறான் நவநீதம் சாப்பிடுங்கிற எல்லாமே அடிக்கடி சொல்ற வழக்கம் கடைஞ்சி எடுக்கணும். பெருமாளே பார்க்கடலை கடைஞ்சி எடுத்தா மாதிரி சீபாஷ்யத்துல எம்பெருமானால் ஆரம்பத்தில் அழகா ஒரு விஷயம் சாதிக்கிற சமுத்திரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா உபயத்துகளே ஒரு சமுத்திரம். அந்த சமுத்திரத்தை கடைஞ்சவர் யாசர். அதிலிருந்து சாரமான அர்த்தத்தை அமிர்தம் போல அர்த்தம் அதை எடுத்து சூத்திரமா பண்ண அவர் பண்ண சூத்திரம் தான் அமிர்தம். வியாசர் பண்ண வேதாந்த சூத்திரங்கள் கொஞ்சம் அது உபனிஷத்து அப்படிங்கிற சமுத்திரத்தை கடைஞ்சி எடுத்து வந்த அமிர்தம் அது. பாராசரியவத சுதம் உபனிஷத் துக்தாப்தி மத்தியோதிருதம் இப்பொழுது அநேக உபயோகத்து இருக்கு. நூற்று கணக்கில் உபயோகத்திருக்கும் போது சமுத்திரம் மாதிரி இருக்கும் அத்தனை கம்பீரமா அநேகமா இருக்கும். அந்த கடையறதுக்கு யார் வேணும் அப்படின்னா யாசர் மாதிரி இருக்காதோடு வேற யாரையும் கடைய முடியாது. எப்படி திருப்பார் கடலை பெருமாள் கடைஞ்சானோ அந்த மாதிரி பகவத் அவதாரமா இருக்கிற யாசர் தான் கடைய முடியும். அவர் கடைஞ்சி எடுத்தது என்னன்னு கேட்டா பிரம்மசூத்திரம் வேதாந்த சாஸ்திரம் அது. அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா வச்ச சுதாம் அது அமிர்தமா இருக்கும் அத்தனை பௌஜியமா இருக்கும் அத்தனை ஆனந்தமா இருக்கும். பூர்வ ஆச்சாரிய சுரட்சிதாம் அது மட்டும் இல்ல நமக்கு ஒரு ஜீவனம் கொடுக்குறது. அமிர்தம் எப்படி இறந்து போனவாள் கூட பிழைக்க வைக்குமோ மாதிரி சம்சாரத்துல இறந்து போன மாதிரி இருக்கிற நமக்கும் ஒரு ஜீவனத்தை கொடுக்கறது. இது வியாசர் பண்ண வேதாந்த சாஸ்திரம். அது எங்கேயோ இருக்கு இல்லையா, வியாசர் பண்ணதுன்னா அதை நான் உங்க திட்ட கொண்டு வந்து கொடுக்குறேங்கிற பகவத் ராமானுஜன். எப்படி ஆனால் கருத்மானவர் எங்கேயோ தேவலோகத்துல இருந்த அமிர்தத்தை கொண்டு வந்து கீழே கொண்டு வந்து கொடுத்தார் அப்படின்னு, அமிர்த கலசத்தை கொண்டு வந்து கொடுத்தார் அப்படின்னு மகாபாரதத்துல சரித்திரம் இருக்கும். அது மாதிரி யாசர் கடைஞ்சி எடுத்து வச்ச அந்த அமிர்தமானது எங்கேயோ இருக்கு, அதை நான் உங்களுக்கு இந்த சீபாஷ்யம் மூலம் கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன், என்னுடைய அக்ஷரங்கள் மூலம் கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சீபாஷ்யத்துல அழகா ஆரம்பம். தன்னே கருத்மான எண்ணிக்கிறேன் எம்பெருமானார் சத்தியமா அந்த அமிர்தத்தை, சூத்திர அமிர்தத்தை நமக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டான். அதனால எல்லாமே கடைஞ்சி எடுத்த விஷயம்தான். அதைத்தான் மத்தினால் ஓட்டி வருத்தத்தை அவர்கள் கடையும் போது அதிலிருந்து வரக்கூடிய நவநீதத்தை வாங்கிக்க வேண்டாமா, அந்த சப்தம் என் காதல வேலையா கைதரவும் கேட்டிலையும் நாயகர் பெண்பில்லாய் அப்படிங்கிற நீ நாயகர் பெண்பிள்ளையாச்சு, நீ எழுந்து நாராயணன் மூர்த்தி கேசவனை பருவம்னே கேட்டிருக்கு. பகவான் நாமா வச்சு எல்லாரும் பாடுறார், நாராயணங்கிறா மூர்த்திங்கிறா அவனுடைய குணங்களை எல்லாம் வச்சு இருக்கக்கூடிய பாகவங்களையும் ஸ்தோத்திரங்களையும் சீபாஷாதி கிரந்தங்களையும் மொத்தமும் குணானுபவம் தான். விசாரம் மூலமாக குணத்தை தான் அனுபவம் பண்றாளா, தத்குணான் உத்குணாதி அப்படின்னா சொல்றாரு தேசிகன். ஒவ்வொரு அதிகரணமே எம்பெருமானுடைய பல குணங்களை சொல்றது. இப்ப அதை கேட்க வேண்டாமா, இந்த குணங்களை எல்லாம் கேட்டு அனுபவிக்க வேண்டாமா, ஆச்சாரியர்கள் பாடும்போது எழுந்து வர வேண்டாமா என்ன பெண்ணேன்னு சொன்னவர் நாயக பெண் பிள்ளாய் அப்படின்னு ரெண்டையும் சொல்ற ரெண்டையும் கேட்டுக்காள்னா பாகவதால் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இந்த பாட்டில் கிரய விக்கிரையார்க தசா அப்படிங்கிற தேசிகம் விற்கலாம் வாங்கலாம், ஒரு பாகவதம் இன்னொரு பாகவதம் என்ன வேணா பண்ணலாம். அபிகம்யம் சுமேதி சக்கரவர்த்தி பத பத்ம பொத்தனம் ஹரிபக்தாசிதா பரஸ்பரம் கிரய விக்கிரயார்க தசையா சமிந்ததே. இந்த பாகவதம் இருக்காரே அவர் என்ன விற்கலாம் என்ன வாங்கலாம் என்ன வேணா பண்ணலாம், அவருக்கு அத்தனை ரைட் உண்டு உரிமை உண்டு அப்படின்னு வைஷ்ணவன் நினைக்கிறாளா. எம்பெருமானார் ராமானுஜருடைய திருவடியை ஆசிரியத்தவன் அப்படி நினைக்கிறாளா, அவர் ஆசிரியத்தாலே இந்த விஷயம் புரியும். எப்படி கடையில போய் சாமான்களை எல்லாம் விற்கிறதுக்கும் வாங்கறதுக்கும் போறாளோ அந்த மாதிரி எதிராஜருடைய திருவடி அப்படிங்கிற ஆசிரியத்தி இருக்கிறவன் எதி சக்கரவர்த்தி பரபத்ம பக்தனம், அது ஒரு நகரமாகும். எம்பெருமானுடைய திருவடி அப்படிங்கிற நகரத்தை சொன்னவன் இதைதான் விற்கிறான், இதுதான் வாங்குறாரு, இதன் கேட்ட தண்ணியே இருக்கிறா தண்ணியே வாங்குறாரு. ஹரிபக்த தாசிய ரசிகா, ஏன்னா ஹரிபக்தியில ஹரிபக்தி இந்த ஹரிபக்தர்கள் பாகவதர்கள் அவளுக்கு தாசன் தான் அப்படிங்கறதுல ரொம்ப ரசிகாலா இருக்கா. பரஸ்பரங்கிறார் இவரும் அதான் சொல்ற, அவரும் அதான் சொல்ற, என்ன வித்துருங்கிற அவரும் என்ன வித்துருங்கிறார், என்ன சொன்னாலும் அடியேன் அடியேன்னு சொல்லி தேவர் என்ன சொல்றீரோ அதுதான் தேவர் சொல்வதே நான் கேட்கிறேன் அப்படின்னு தாழ்ந்து நிற்கிறாள். இல்ல நான் சொல்றது நீ சொல் அப்படிங்கிறது கிடையாது. வித்யா திவாஞ்சில பரஸ்பர நீச்சபாவை இத்தனை நீச்சமா இருக்கணும், அதிகமா இருக்கணும். தேவரு கட்டுறத நான் சொல்றேன், நான் காத்து நிற்பேன் அப்படின்னு ஏண்டா அப்படி சரியா செய்ய மாட்டேங்க, அரிய நின்று சரியா செய்ய இல்லைன்னு சொன்னாலும் சரி, தாயத்து இல்லைன்னு சொன்னாலும் சரி, அடியேங்கிறதான் முடியும். அவரை தான் சொல்லணும், அவர் சொல்லுவார், அவர் சொல்லக்கூடாதுன்னு சண்டை போட்டா அவர் உடல் நிறுத்திட்டார்னா அப்புறம் நமக்கும் ஒரு டிவி ஷோக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஆயிடும், அது கூடாது. சம்பந்தம் கூடிட்டே இருக்கும். அவர் இன்னும் நிறைய சொல்லணும், அவர் இன்னும் கண்ணாபடாம வெய்யலாம் அடிக்கலாம், ஏன் வித்துடலாம் தர கணியதான் பிராப்தான் தர வித்துலாம் வாங்க என்னடா பண்ணலாம். அந்த அளவு ஒரு தாசபாவத்தை அடிக்கணும் அப்படிங்கிறத குறிப்பா இந்த பாட்டு சொல்றேன். தேசமுடையால் தீர ஆக இப்படி காலக்ஷேபம் பண்றதுக்காக ஒரு கேள்வி இருக்கு, காலக்ஷேபம் கேட்டாலே ஒரு கேள்வி சொல்லும், காலக்ஷேபம் பண்ண போனாலே ஒரு கேள்வி சொல்லும். எல்லாருக்கும் இருக்கிற பல கலைகள் இருக்கு, அந்த தேஜஸ்தோடு வித்யா தேஜஸ்தோடு இருக்கக்கூடியவர்கள் நீ வந்து திறக்க வேணும், கதவு தர எங்களோடு கலந்து காலக்ஷேபத்தை தர வேணும் என்று பிரார்த்திப்பதாக இதுக்கு குள்ளர்த்தம். சமகமான நீலா சாரு பல்லாரஹஸ்தான் தனபரணமிதாங்கி சாந்திரவாத்சல்யசிந்து அலகவிதிதாதிஷ்டிராகிருஷ்ண கவிதாச்சிகிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ ஸ்ரீமதே கோதாவி நமஹ.